ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் படைத்தான் மகனே அறிவோராய் பெரியாய் உலகினில் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே தூயில் சுடரே தூயில் ஏழாய் மாற்றார் உன்னக்கு வலி தொலைந்தும் வாசற்கண் மாற்றார் உன்னக்கு வலி தொலைந்தும் வாசற்கண் ஆற்றாது வந்தும் அடிபணியுமா போலே ஆற்றாது வந்தும் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேலோ ரெம்பாவாய் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவாய் ஆ